ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸಂಸತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಅವಿದ್ಯಾಂ ಸ್ವಪ್ರಕಾಶೇನ ವಿದ್ಯಾರೂಪಶ್ಚಿನತ್ಯಃ ಸ ಸುದರ್ಶನ ನಿಸ್ತ್ರಿಂಶಃ ಸೌತುವಸ್ತತ್ವದರ್ಶನಂ. ಷೋಡಶಾಯುಧ ಸ್ತೋತ್ರತ್ಲ ಎಟ್ಟಾವದು ಶ್ಲೋಕಂ. இந்த ஸ்லோகம் அடுத்ததான ஆயுதம், அந்த ஆயுதத்தை பற்றி வர்ணிக்கக்கூடியதான ஸ்லோகம். இந்த ஆயுதத்துக்கு நிஸ்திரிம்ஷா கத்தின்னு ஒரு போர்க்கருவி. அந்த கத்தியானது, கத்தின்னு சொல்கிறமே நைஃப்னு நம்ம இங்கிலீஷில், அந்த ஆயுதம் தான் இது. இப்போ இது என்ன பண்ணுறது, இந்த ஆயுதத்தோடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, வித்யாரூபா ஸ்வப்பிரகாசேன அவித்யாம் சினத்தி. இந்த கத்தின்ற போர்க்கருவி என்ன பண்ணுறது, அறிவே உருவானது. அது ஸ்வப்பிரகாசேன தன்னுடைய ஒளியினால அவித்யை, நம் அவித்யைனா நம்மளுடைய அஜ்ஞானம், அறிவற்ற நிலை, அதையே சினத்தி அறுக்கிறது. அப்பேற்பட்ட ச சுதர்சன நிஸ்திரிம்சா, அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த சக்கரத்தாழ்வாருடைய கத்தின்ற போர்க்கருவி வகா உங்களுக்கு தத்துவதர்சனம் சௌத்து, உண்மையான நல்லறிவை கொடுக்கட்டும், உண்டாக்கட்டும்னு அர்த்தம். தெருள் அப்படின்னு சொல்லணும், சொல்லுவா தமிழில் தெருள்ன்றதுக்கு நல்ல ஞானம்னு அர்த்தம். இதுக்கு அதிஷ்டான தேவதை யாரு, எம்பெருமான் அப்படின்னா எம்பெருமானுடைய கத்தி. இது அதிஷ்டான தேவதை, இந்த சுத்தமான ஞானத்துக்கு எம்பெருமானுடைய கத்தி. இதை அஸ்திரபூஷண அத்தியாயத்தில் விஷ்ணு புராணத்தில் பிபர்த்தி எச்ச அசிவரம் அச்சுதோ அத்தியந்த நிர்மலம் வித்யாமயம் து தஜ்ஞானம் அவித்யா கோஷ சம்ஸ்திதம் அப்படின்னு. அசி அசின்னா கத்தி, பிபர்த்தி எது எச்ச அசிவரம், அசிகள் கத்திக்குள்ளே சிரேஷ்டமானது அசிவரம். எந்த எந்த கத்திகளுக்குள்ள சிரேஷ்டமாக இருக்கிற கத்தியை அச்சுதன் தரிச்சின்றிருக்கானோ அது வித்யாமயம் து தஜ்ஞானம், அது வித்யாமயம், வித்யாரூபகான்னு இங்கே சுவாமி சாதிச்சிருக்காரு. இந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்தை அப்படியே சாதிச்சிருக்கார். வித்யாரூபகான்னு ஸ்லோகத்தில், விஷ்ணு புராணத்தில் வித்யாமயம் அப்படின்னு, து தஜ்ஞானம் அவித்யா கோஷ சம்ஸ்திதம் அப்படின்னு பராசரன் மகர்ஷி அருளியிருக்கார் விஷ்ணு புராணத்தில். அத்தியந்த நிர்மலம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. அப்போ இந்த அத்தியந்த நிர்மலம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, அவளுக்கு சுத்தமான ஞானம் ஏற்பட்டவாளுக்கு தான் இந்த மலம் அப்படின்றது. மலம்னா தமிழில் சொல்லக்கூடிய மலம், அழுக்கு, அப்பழுக்கற்ற ஞானம் ஏற்பட்டவாளுக்கு தான் இந்த மல சம்பந்தமே இருக்காது. அதுதான் ஆழ்வாரும் மனநக மலமர அப்படின்னு சாதிச்சார். அதுக்கு மூலமா கீதையில பகவானும் தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹ்ருத்ஸ்தம் ஞானாசீனாத்மனா சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோத்திஷ்ட பாரத அப்படின்னு எம்பெருமான் சாய்கிறார். என்னன்னா, இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான அஜ்ஞான சம்பூதம், அஜ்ஞானத்தை ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான கத்தியினால அரு, சித்வா ஞான அசினா, ஞானம்னு சொல்லக்கூடியதான கத்தியினால நீ இந்த அஜ்ஞானத்தை அறுக்கணும் அப்படின்னு கண்ணன் கீதையில் உபதேசம் பண்ணுறார். இதனால எம்பெருமானே அறிவுங்கிற ஞானத்தை கத்தி அப்படிங்கிற ரூபகத்தினால சாதிச்சார்னு தெரியறது, உருவகப்படுத்துறார். அறிவுங்கிறது கத்தி மாதிரி, அஜ்ஞானம்ன்ற அழுக்க இந்த கத்தி அறுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கட்கத்துக்கு கத்தி அசின்ற ஆயுதம், கட்கம் இல்லை அசிங்கிற ஆயுதத்துக்கு, கத்தின்ற ஆயுதத்துக்கு அதிஷ்டான தேவதை யாருன்னா திருவிக்கிரமன். திருவிக்கிரமனை தியானம் பண்ணுறச்சே அக்னிவரணம் சதுஷ்கட்கம் பாவயாமி திருவிக்கிரமம், கட்கம்னாலும் அசின்னாலும் கத்தி தான். திருவிக்கிரமனை இந்த அக்னிவரணம் தீநிறத்தன் அப்படின்னு சாதிச்சிருக்கார் பன்னீர் நாமத்தில். இந்த பெருமாள் எப்படி எழுதியிருக்காருன்னா, நெருப்பு போல திருமேனி, நெருப்பு நிறம், நான்கு திருக்கைகள்லையும் வாள் அப்படிங்கிற ஆயுதம், வாள்னா கத்தி, அது தரிச்சுன்னு இருக்கார். தென்மேற்கில் நிற்கக்கூடியவர் திருவிக்கிரம கட்கமானிகி நிறத்தியாம் ஜலனப்பிரபகான்னு துவாதச நாம பஞ்சர ஸ்தோத்திரம், அது அப்படியே சம்ஸ்கிருதத்தை தமிழாக்கி கொடுத்தவர் சுவாமி. திருவிக்கிரமன் திகழ் தீநிறத்தனன், தீநிறத்தனன்றதுனால ஜலனப்பிரபகா அப்படிங்கிறதும் அக்னிவரணம் அப்படிங்கிறதும் அந்த தீநிறத்தன் அப்படிங்கிறதுல தெரிஞ்சிடுறது. தெளிவுடை வாள், தெளிவுடை வாள்னா தெளிவுன்னா ஞானம், ஞானத்தை ஞானம் இருக்க ஞானத்தை ஞானரூபமாக இருக்கக்கூடியதான வாள். தெளிவுடை வாள் உருவி கரங்களில் ஈரிரண்டேந்தி, நாலு திருக்கைகள், நாலு திருக்கைகள்லையும் நாலு வாள் வச்சுன்னு இருக்கார் அப்படின்னு சாச்சார். பொதுவாக இந்த ஒரு கிரகத்தை சுற்றி, ஒரு வீட்டை சுற்றி முள் விஷச்செடிகள் புதர் இதெல்லாம் இருந்ததுன்னா அத்தையெல்லாம் வந்து இந்த கத்தி வாள் அப்படிங்கிற இந்த ஆயுதங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி அதை வெட்டி எரிஞ்சு அகற்றணும், வீட்டை சரி பண்ணணும். அதே மாதிரி நம்மோட மனசில் தேவையில்லாத நிறைய விஷயங்கள் தோணும், தோணி அது என்ன வளர்க்கும்னா அவித்தியை வளர்க்கும். இந்த அவித்யை அப்படிங்கிற அஜ்ஞானத்தை, இந்த அவித்யைன்ற அஜ்ஞானமே விஷப்பூச்சிகள், இந்த விஷப்பூச்சிகள் எல்லாம் விஷப்பூச்சி விஷ செடி இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அறுக்கிறதுக்காக தான் இந்த பகவானுடையதான இந்த வாள் அப்படிங்கிறது உபயோகப்படுத்துறது. அப்போ இந்த அவித்யை எப்படி போக்குறது அப்படின்னா, இந்த ஞானமாகிய கத்தியை கொண்டு இந்த அவித்தியையை அறுத்து தள்ளினோம்னா நம்மளுக்கு சுத்தமான ஞானம் ஏற்படும், அதில் ஒரு விதமான அழுக்கும் இருக்காது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். அவித்யாம் ஸ்வப்பிரகாசேன, தன்னுடைய பிரகாசம், அந்த வாழ்ந்த பிரகாசம் இருந்தாதான் அந்த பிரகாசத்து மூலமாக இந்த அவித்யின்ற தமஸை நீக்க முடியும். தமசூரிய பிரபாயதா அப்படின்னு நிறைய இடங்களில் வரும், ராமாயணத்தில் கூட வரும். சூரியன் எப்படி, சூரியன் உதிச்சுட்டே இருக்கிறச்சேவே இந்த தமசெல்லாம் காணாமல் போயிடும், தமசுன்னா இருட்டு. அப்படி இந்த தெளிவு தெளிவுடை வாழ் அப்படின்னா ஞானஸ்வரூபமாக, ஞான ரூபமாக, வித்யா ரூபகா அறிவே உருவான இந்த கத்தியானது இந்த அஜ்ஞானத்தை சினத்தி அறுக்கிறது. அப்பேற்பட்ட ச சுதர்சன நிஸ்திரம்சகா, நிஸ்திரம்சகாங்கிறதுக்கு வியாக்கரணத்தில் இதோடைய எட்டிமாலஜி அதை காண்பிக்கிறா. நிர்கதா திரிம்சதா அங்குலாத்து நிஸ்திரம்சகான்னு இந்த இந்த நிஸ்திரம்ச சப்தத்துக்கு விற்பத்தி. அது என்னன்னா முப்பது விரக்கடை கேப்பு நீளம் உள்ளதா இது அமயனம் அப்படின்னு ஒரு அர்த்தம். சில பேர் முப்பது விரக்கடை கேப் இருக்கிற வஸ்துவை கூட குறி தவறாமல் இந்த ஆயுதம் அடிக்கும்ன்றதுனால இதுக்கு நிஸ்திரம்சகான்னு பேருன்னு வியாக்கியானங்களில் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட கத்தியானது தத்துவதர்சனம் சௌது. தத்துவதர்சனம் அப்படின்னாக்க உண்மையான அறிவு. அறிவுங்கிறது ஒரு துளி அவித்ய, அதாவது அசுத்தி கலக்காத சுத்தமான ஞானம் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் என்ன அலங்காரம்னா ஆஷீஹி ஆஷீர் அலங்காரஹான்னு நமக்கு அனுகிரகம் பண்ணுறாரோ இல்லையோ. ஸோ சுதர்சன நிஸ்திரம்சா சௌத்து நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்திக்கிறதுனால இது ஆஷீர் அலங்காரம் அப்படின்னு சாகித்யகாரர்களுடைய நிர்வாகம். அடுத்த ஸ்லோகம், கிரியாசக்தி குணோ விஷ்ணோஹ யோ பவத்யதிசக்திமான் அகுண்டசக்தி சா சக்தி அசக்திம் வாரயே தவஹா. அதிசக்திமான், மிகுந்த பலம் பொருந்தியுள்ள வலிமையுள்ள விஷ்ணோஹோ விஷ்ணுனுடைய எந்த வேல் சக்திங்கிற ஆயுதம் ஆனது ஆயுதமானது விஷ்ணோஹோ எங்கும் பரவியுள்ள எம்பெருமானுடைய கிரியாசக்தி குணஹா. கிரியாசக்தி அப்படின்னா உலகத்தை படைக்கிறது, அதை ஸ்திதி அதை பார்த்து நிலையிருத்தல் அந்த சக்தி, அப்புறம் சம்ஹாரம் பண்ணுறது இத்தியாதி திறமைன்ற குணம் அப்படி ஆகிறதோ அகுண்ட சக்தி தடைப்படாத அந்த சக்தி, தடைப்படாத அந்த வல்லமை உள்ள சா சக்தி அந்த பெருமை வாய்ந்த சக்தி வேல்ன்ற ஆயுதம் வஹா அசக்தின் வாரையேத. உங்களுடையதான இந்த அசக்தி அசாமர்த்தியத்தை போக்கட்டும் வாரையேத்த அப்படின்னு சாச்சர். முதல் ஸ்லோகத்திலே சக்கரரூபஸ்ய சக்கரினஹான்னு தொடக்கத்திலேயே சாச்சர். என்னன்னா திருவாழியாழ்வாருடைய ரூபத்தில், அதாவது உருவில் உள்ள எம்பெருமானோட 16 திருக்கரங்களில் வலது புறத்தில் ஒரு திருக்கையில் வேல் அப்படின்ற போர்க்கருவி சேவையாருது. அதை இங்கே ஸ்தோத்திரம் பண்ணுற இச்சாசக்தி கிரியாசக்தி நிகூட சக்தி அப்படின்னு, சக்தி அப்படின்னா திறமைன்னு அர்த்தம், அதை பலபடியாக விளக்கிறா. எம்பெருமானுக்கு ஒரு காரியத்தை செய்ய சக்தி திறமை இருந்தாலும் அது எப்போ பாரு பண்ணிட்டு இல்லை பெருமாள். எப்போ அது தேவையோ அப்போதான் அதை பண்ணுவார். அதுக்கு உதாரணம் ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏஏதி அப்படின்னு, இச்சை இச்சைன்றது இந்த விருப்பம், அது எப்போ ஏற்படுறதோ அப்போதான் அதை பண்ணுவார். இப்போ இப்படி பல பேர் பலதை செய்யணும்னு விரும்பினா கூட எல்லாருடைய மனோரதம் எல்லாருடைய ஆசையும் எப்பொழுதும் நடக்கிறதே கிடையாது. நாம் ஒன்று நினைக்கிறோம் நமக்கு இதை நடக்கணும் அப்படின்னா அது நம்மளுக்கு நடக்க மாட்டேங்கிறது, அது விபரீதமாக தான் நடக்கிறது. ஏன்னா நம்மளுடைய சக்தி எப்படி. ஆனால் எம்பெருமானுக்கு அப்படி கிடையாது. சத்தியசங்கல்பன் சத்தியகாமகா சத்தியசங்கல்பகான்னு உபனிஷத் சொல்றது. அவன் நினைச்சான்னா அது சத்தியமா இருக்கும். சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா, அவனுடைய சங்கல்பம் என்னைக்குமே சத்தியம். இதுல இச்சாசக்தியை தான் சத்தியகாமகா அப்படின்னா, சத்தியசங்கல்பகான்னா சத்தியசங்கல்பகா அவாப்தமஸ்தகாமகா அப்படிங்கறதெல்லாம் கிரியாசக்தியோட விளக்கமாகும். அவதாரங்கள்ல எம்பெருமானுக்கு தன்னுடைய திறமையெல்லாம் சில நேரத்துல மறைச்சு வச்சிருப்பார். அவருக்கு எல்லாமே தெரியும், அவரால் எல்லா காரியத்தையும் அந்த அவதார வேலையிலையும் பண்ண முடியும், ஆனால் மறைச்சே வச்சுப்பார். அதுக்கு நிகூட சக்திகின்னு பேர். இந்த நிகூடம் அப்படின்னா கூடம் நிகூடம், கூடம்னாலே மறைஞ்சிருக்கு, நிகூடம்னா நிதராம் கூடம், ரொம்ப உள்ள மறைச்சி இப்படி வச்சுட்டுருக்கார். ஐயோ யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ப்ரொடெக்டடாக வச்சுட்டுருக்கார். இந்த ஸ்லோகத்தில் கிரியாசக்தி அப்படிங்கிறத சூக்ஷ்மமாக சாய்க்கிறார். சரி, இப்போ சக்தி அப்படின்னா அது என்ன, ஒரு பதார்த்தமா அது என்ன, குணமா, இதில் ரெண்டுத்திலையுமே எதுவும் இல்லையா, என்ன இது அப்படின்னு பல சாஸ்திரக்காரா அவாவாளுக்கு தோணினதெல்லாம் சாச்சிருக்கா. ஆனா சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தனத்துல சக்தி அப்படிங்கிறது ஒரு அத்ரவ்யம் அப்படிங்கிறத பிரமாண புரஸ்கரமா ஸ்தாபிச்சிருக்கார் அந்த கிரந்தத்துல. அதுல உபனிஷத் வாக்கியமே இருக்கு, பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகே ஞானபல கிரியாச்சன்னு. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான சக்தி எல்லாம் ரொம்ப அத்தியுன்னதமானது, பலபடியானது. அஸ்ய சக்தி பரா, இந்த பராசிய சக்தின்ற உபனிஷத்துக்கு இந்த சக்தின்றது பராசக்தி, மிகவும் உயர்ந்ததான சக்தி. விவிதா, விதவிதமான சக்திகள். அதே மாதிரி ஒரு காரியம் பண்ணி அவருக்கு அந்த சக்தி வந்தது கிடையாது, ஸ்வாபாவிகி. அதனால சுவாபாவிகமாவே இது இருக்கக்கூடியது, திடீர்னு வந்துட்டு திடீர்னு போகக்கூடியது கிடையாது, ஸ்வாபாவிகி. அப்போ சக்திங்கிறத ஒரு அத்ரவ்யம் அப்படின்னு ஸ்தாபிச்சார் சுவாமி. ஒரு சேத்தனன் ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னா பகவானுடைய சங்கல்பம் தேவை அவனுக்கு. அதே மாதிரி கர்மானுகுணமா அவன் என்னென்ன பண்ணியிருக்கானோ அந்த கர்மானுகுணமா பகவான் அவளுக்கு அதை அனுகிரகிக்கிறார். சேத்தனர்கள் அவளால் செய்யப்பட்டதான புண்ணிய பாப ரூபமான கர்மாக்களும் தேவை. இது மூணுமே சக்தி, சக்தியோட ஒரு ஒரு பிரிவு அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சாச்சிருக்கார். விஷ்ணு சக்தி பராப்ரோக்தா க்ஷேத்ரஜ்ஞாக்யா ததா பரா அவித்யா கர்ம சம்ஞான்யா திருத்தீயா சக்தி ரிஷ்யதே அப்படின்னு. அப்போ இதுல என்ன தெரியுது, ஜீவசக்தி கர்மசக்தி அப்படிங்கறதெல்லாம் காட்டிலும் விஷ்ணு சக்தி பரா, எம்பெருமானுடையதான சக்தியானது மிகவும் உயர்ந்தது அப்படின்னு. அதுதான் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் அதிசக்திமான் அப்படின்ற அதிங்கிற சப்தத்தினால காண்பிச்சிருக்க. கிரியாசக்தியே இந்த ஸ்லோகத்தில் குணஹா அப்படின்னா எம்பெருமானுடைய சக்தின்றது கல்யாண குணங்களில் ஒன்று, அதனால குணஹான்னு சாச்சர். இப்போ இந்த குணஹான்னா இவாள்லாம் ஒன்று சொல்கிறாளே, நையாயிக்காள்லாம் சொல்லுவா திரவிய குணகர்ம அப்படின்னு. அந்த மாதிரி அதில் ஒன்றா நினச்சிக்க வேண்டாம், எம்பெருமானுடைய சங்கல்பமே இந்த சக்கராயுத ரூபமாக வந்துட்டுன்னு அஸ்திரபூஷண அத்தியாயத்தில் விஷ்ணு புராணத்தில் சாச்சிருக்கார். அப்போது இந்த சக்தின்றது இத்தர தேவதையுடைய சக்தி மாதிரி, இந்த சக்தின்ற ஆயுதம் வேல்ன்ற ஆயுதம் இதர தேவதைகளுக்கெல்லாம் இருக்க மாதிரி தான் இவருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதர தேவதைகளுடைய ஆயுதங்கள் வேல் ஆயுதங்கள்லாம் பலம் குன்றினது, இவரது அகுண்ட சக்தி. அதுக்கு ஒரு விற்த்தாந்தமே சாய்க்கிறார். பானாசுர விற்த்தாந்தத்தில் சிவன் காப்பாற்ற வந்தார். அப்போ வந்தப்போ எம்பெருமானோட போர் நடந்தது. அப்போது இந்த பாணனுடைய வாணன் அப்படின்ற அரக்கனுடைய ஆயிரம் தோலை கழிச்சது எதனால அப்படின்னா இந்த சக்திங்கிற ஆயுதத்தினால தான் பெருமாள் அவரோட ஆயிரம் கைகளையும் அறுத்தான். அத சுதர்சன சதகத்துல சொல்றச்சே, உச்சித்யாஜௌ பலிஷ்டம் பலிஜ புவன புஜவனம் யோததா வாதிபிக்ஷோஹோ பிக்ஷாம் தத்பிராண ரூபாம் சபவத் அகுசலம் கிருஷ்ணஹேதி க்ஷணாத்தூ க்ஷிணோத்தூன்னு சாச்சிருக்கார். வானாசுரனுடைய ஆயிரம் தோள்களையும் வெட்டி எறிந்தது இந்த எம்பெருமானுடைய சக்திங்கிற ஆயுதம். அந்த திருமணி ஆழ்வார் சாய்க்கிறச்சு, மோடியோடி லட்சயாய சாதமெய்தி முக்கணான் கூடு சேனை மக்களோடு கொண்டு மண்டி வெஞ்சமத்து ஓடவானன் ஆயிரம் கடங்கழித்தவாதிமால் பீடு கோயில் கூடு நீர் அரங்கம் என்ற பேரதே. மோடியோடு இலைச்சையாய சாபமீதி முக்கணான், சிவன் வந்தான் முக்கணான், கூடு சேனை மக்களோட, சிவன் மட்டும் வரல தன்னுடைய ஒரு சொந்த படை மக்களையே கூட்டின்னு வந்தான். மக்கள்னா அவளுடைய பிள்ளையார் முருகன் இவாளெல்லாம் கொண்டு வந்தான். வெஞ்சமத்தோட வானன் ஆயிரம் இவாள் என்ன பண்ணான்னா திரும்பி பார்க்காது ஓடி போயிட்டாலாம். கொண்டு வண்டி வெஞ்சமத்தோட வானன் ஆயிரம் கரங்கழித்த வாதிமால் அப்படின்னு சாச்சர். இன்னொரு இடத்துல உண்டவானன் ஈரஞ்சூறு தோள்களை துணித்தனால் முண்டன் ஈரன் மக்கள் வெறுப்பு மோடி அங்கி ஓடிடக் கண்டு அப்படின்னு சாய்க்கிறார். இந்த மாதிரி அகுண்ட சக்திஹி, எதிர்க்க மீதி எந்த தேவதைகளோட ஆயுதம் இருந்தாலும் அதெல்லாம் குறை இருக்கக்கூடியதான ஆயுதம், இது குறைவில்லாததான் அகுண்ட சக்திஹின்னு சாச்சர். அப்பேற்பட்ட இந்த அகுண்ட சக்திஹி சா சக்திஹி, அந்த சக்தியானது அசக்திம் வாரையேத்த, அசக்தி அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடியதான அசௌகரியங்கள், சாமர்த்தியம் இல்லாத தன்மை, அசாமர்த்தியம், அதை போக்கட்டும்னு பிரார்த்திச்சார். இந்த ஸ்லோகத்திலேயே சக்திங்கிற சப்தம் பல இடத்துல வருது, அதனால இது ஒரு பிராசம். கிரியாசக்தி குணோ விஷ்ணோஹோ யோ பவத் யதிசக்திமா அகுண்ட சக்திஹி சா சக்திஹி அசக்திம் வாரயேதவஹன்னு அஞ்சு இடத்துல சக்தி சக்தின்னு அந்த சப்தத்தினுடைய அமைப்பு ரொம்ப அழகா இருக்கும் சுவாமியுடைய கிரந்தங்கள்ல. இது சக்தி சக்தின்ற சப்தம் ஒரு தடவைக்கு மேல இங்க வரபடியினால அனுப்பிராச சப்தாலங்காரஹான்னு இந்த அலங்காரத்துக்கு பேரு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.